श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि अस्तुगुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்துல அத்வைத கண்டனம் முடிஞ்சது. அதாவது அத்வைத கண்டனம்ன்றது பின்னாடியே வரப்படுறது. ஆனால் இந்த உபயலிங்க பாதத்துல அவதாரிக்க வைக்கிற சமயத்துல இந்த பாதம் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேள்வி வரைச்சு முதல் ஸ்லோகத்தினால சித்தோபாயமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்ம வித்தியைகள் எல்லாம் விவாகம் பண்ணச்சு, அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு வித்தியைகள்ல கல்யாண குணங்கள் அவைகள் அனுசந்திக்க வேண்டும், அதுக்கோசரம் இந்த உபயலிங்க பாதம் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சமாதானம் சொன்னார். இரண்டாவது சமாதானத்துல அத்வைதிகள் வந்து நிர்குணம் பிரம்மன் சொல்றார். அப்படி சொன்னாக்கா அவருடைய சித்தாந்தத்துல இதெல்லாம் வரவே வராது, அதாவது பிரம்ம வித்யா விபாகமே வராது. மூணாவது பாதமே அர்த்தமாகாத வாழ்க்கை, அன்னைக்குவே அன்னைக்காதே அப்படின்னா அதுல சமாதானம். மூணாவது ஸ்லோகம் நேற்று சேர்க்கச்சு இந்த ஆரம்பத்திலிருந்து இதுபரியந்தும் சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு ஒத்து வராது, அதனால ஏதாவது ஜிக்யாசத்துவம் வராது, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அவைகள்லாம் வரவே வராது அப்படின்லாம் சொல்லி மூணு ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறகு இப்போ இந்த பாதத்தின இந்த பாதம் உபயலிங்க பாதம் தான் நீ சொல்ற. உபயலிங்க பாதம் சொன்னா என்ன அர்த்தம், எம்பெருமான் ஹேயப்பத்தனைக்கண் கல்யாணிக்கு தானன், இது ரெண்டு தான் உபயலிங்கம் தான் இதான், ஹேயப்பத்தனைகத்தும் கல்யாணிக்கு தானத்தும் இந்த ரெண்டு பெருமாளுக்கு அடையாளங்கள் அதான நீ சொன்ன. இப்ப இதுலதான் எப்ப சண்டை வருது, அவன் என்ன கேட்கிறான், எட்டு அறிகிரணங்கள் சொல்றீங்க இல்லையோ, அதுல ஜீவனுடைய சொப்னாவஸ்தை கனவு காணதான், அந்த கனவுகளுக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஜீவனுடைய சொப்னாவஸ்தைகளை பத்தி பிரம்மத்துக்கு என்ன வந்தது அது சொல்ல வேண்டாமே, பரமாத்மாவுடைய கல்யாணங்களை தான் சொல்லணும், ஜீவன் சொப்னம் எப்படி இருந்தா நமக்கு என்ன வந்தது, இது ஒரு கேள்வி. அதே மாதிரியாக ஜீவன் வந்து சுஷுப்தி தூங்குறான், தூங்கச்சு அவன் எங்க இருக்கான்னு ஒரு கேள்வி, அதுவும் எதுக்கு அதை கேட்கணும், அதுவும் வேண்டாமே, அதுவும் விரோதம் தானே, இங்க தேவையே இல்லையே, அதனால இதுவும் வழியே வராது. அது மாதிரி மூர்ச்சாவஸ்தை இதெல்லாம் ஜீவனுடைய அவஸ்தைகள் தான் இங்க சொல்லப்படுறது. ஜீவனுடைய அவஸ்தைகளை போய் பிரம்மத்தை வந்து கல்யாண குணம்னு சொல்ற சமயத்துல இங்க சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிரம்ம வந்து தோஷங்கள் அற்றவன், அதே மாதிரி அவன் கல்யாண குணங்களோட கூடியவன்னு சொல்லணும், அதை சொல்ற சமயத்துல இந்த மாதிரி சுப்னாவஸ்தைகள்லாம் சொல்றது தேவையில்லையே. ஏன்னா வைராகிய பாதத்துல ஜாகிரவஸ்தை முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பத்தி சொல்லிட்டீங்கோ, திரும்ப இந்த பாதத்துல சொப்னாதி வசதிகள்லாம் சொன்னாக்கா அது எப்படி வரும் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதனால இந்த பாதத்துல பிரம்மத்தை சொல்றதா ஜீவனை சொல்றதா, பிரம்மத்தை சொல்றதுன்னாக்கா ஜீவனுடைய சொப்னாதி வசதிகள் வரக்கூடாது, சொப்னாதி வசதிகள் ஜீவனுடைய அவஸ்தைகள்லாம் சொல்றதுன்னாக்கா பிரம்மத்தையே சொல்ல வேண்டாமே. அதனால இது எப்படி, இது என்ன பிரம்ம சம்பந்தியா தானே நீ சொல்றக்க, அதனால இது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணாக்க அதுக்கு பதில் வெறும் ஜீவனுடைய அவஸ்தைய ஒண்டி சொல்றது அப்படின்னு நாங்க சொன்னோம் வச்சுக்கோ, அப்ப நீ கேக்குற கேள்வி சரி, அது மாதிரி வரவே வராதுதான். ஜீவனுடைய சொப்னாவஸ்தைய ஒண்டி சொல்றது, ஜீவனுடைய சுஷுப்தி அவஸ்தைய ஒண்டி சொல்றது, மோட்சாவஸ்தைய ஒண்டி சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய விரோதங்கள் வரும், அது வாஸ்தவம். ஆனால் நாங்க அப்படி சொல்லல, எந்த அவஸ்தையா இருந்தாலும் அதுல நிர்வாகன் எம்பெருமான், பகவான் தான் எல்லாத்துல நிர்வாகன், அந்த பரியந்தம் நாங்க சொல்றோம். எந்த அவஸ்தை இருந்தா என்ன, பெருமாள் தான் அதுக்கு நிர்வாகன், அவனே நிர்வாகன். திருப்பா பாசுரம் கேட்டுப்பீங்கோ, ஆழிமணி கண்ணா அப்படின்னு வரும், அந்த கண்ணான் இருக்குது, கண்ணா ஆழிமணி கண்ணான்னு என்ன அர்த்தம், நிர்வாகம்னு அர்த்தம், ஆழிமணி கண்ணா மழை பெய்யறது, இன்னைக்கு எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க, மழை பெய்யறதுன்னு அந்த மழை மேக கூட்டங்கள் இருக்கே அந்த பர்ஜன்ய தேவதைக்கு நிர்வாகன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். வாழ்வழை கண்ணா பர்ஜன்ய தேவதைகளுக்கு நிர்வாகனே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சர்வ நிர்வாகன் எம்பெருமான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும், நிர்வாகன் நிர்வாகன் அப்படின்னு சொல்லணும். அதனால எல்லா அவஸ்தைகள் அவன் ஜாகிரத அவஸ்தையா இருந்தாலும் சரி அல்லது இந்த அவஸ்தை சொப்னாவஸ்தையோ சுஷுப்த அவஸ்தையோ மூர்ச்சா அவஸ்தையோ எந்த அவஸ்தையா இருந்தாலும் அதுல எம்பெருமானே நிர்வாகன். அப்படி சொன்னதுனால எம்பெருமானுடைய கல்யாண குணம் தான் இங்க சொல்லப்படுறது. தனியா உட்கார்ந்து ஜீவனை பத்தி ஒண்டி சொல்லல, இங்க ஜீவனுடைய அவஸ்தைய ஒண்டி சொல்லவே இல்லை. அதனால அதுதான் சொல்லணும். இங்க சரிதான், அங்க கூடதான் போன பாதத்துல முதல் பாதமானது வைராக்கிய பாதம், வைராக்கிய பாதம் இருக்கு. அந்த வைராக்கிய பாதத்துல என்ன சொல்றோம், ஜாகிரத அவஸ்தையில யார் நிர்வாகன் அப்படின்னு கேள்வி வந்தது. ஜாகிரத அவஸ்தையும் அங்க சொல்றோமோ இல்லையோ, அங்க கூட பிரம்மன் தானே சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படியானா அங்கேயே இதெல்லாம் சொல்றலாமே, அங்கேயே அதை சொல்றலாமே. இப்ப இங்க தனியா ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு உத்தம சுவாமி சேர்க்கிற, இது வந்து வாஸ்தவம்தான், அங்கேயும் பரமாத்மா தான் நிர்வாகன். ஆனால் ஒண்ணு, அங்க பிரம்ம ஜிக்யாசியம், அங்கேயும் பிரம்மன் தான் ஜிக்யாசியம். இத வந்து நம்ம அது 19வது ஸ்லோகம் ஆரம்பத்துல அவதாரியில சிரஷ்டா தேகி சுனிட்டோ நிரவதி மகிமா அபார்த்த அபாஸ்த பாத ஸ்ருதாத்மஹ காத்மாதேருந்திரியாதேருஷித ஜனனகிருது சம்ஸ்கிருதோ தந்திரவாகி அப்படின்னுட்டு 3வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தை சேர்க்கிறார். அதுக்கப்புறம் 4வது இந்த 3வது அத்தியாயம் 2வது சொல்லச்சு நிர்தோஷத்வாதி ரம்யஹ அப்படின்றார். நிர்தோஷத்வாதி ரம்யஹ, அந்த இதுல சம்சாரத்துல தந்திரவாகியா இருக்கான் இவன், இங்கேருந்து அச்சுட்டு விடுறவன். அது மாதிரி நிர்தோஷம், அதே இந்த பாதமோ இவன விஷயமே இங்க, அங்க அப்படி இல்ல. ஜீவன் எம்பெருமானுடைய அதீனமாகவே அவன் கேள்வி வந்துடும், இவன் இங்கேருந்து கிளம்பி நான் போன பாதத்துல என்ன சொல்லிச்சோம், இங்கேருந்து கிளம்புறான் சொர்க்கத்துக்கு போறான், அங்க அனுபவிச்சுட்டு திரும்பினா ஆகாசமா மாறினா வாயுவா மாறினா தூமமா மாறினா அது மாதிரி மேகமாக அப்புறம் தானியமாக ரேதஸாக கர்ப்பமாக சொல்றோம். இப்ப இத மாதிரினா இவன் சுதந்திரமா வருவானோ அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு சுதந்திரம் இல்லை. அங்கேயும் எம்பெருமானால பிரேரிக்கப்பட்டவனாகவே இருந்துள்ளான் இவன் ஜீவன். ஆனா அங்க சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா, இந்த லோகாந்திரம் போறது திரும்ப வர்றதுலாம் இருக்கு பாருங்க, அது ஜீவனுக்கு இருக்கு, ஜீவனுக்கு இருக்கு. பிரம்ம ஏன் வர போறது, அது பிரம்ம வரவே வராது, அது பிரம்ம வராது. எல்லாமே அங்கேருந்து பிரம்ம வராது, வரும் அந்த விதமே இருக்கும். அவ்வளவுதான் அங்க பிரதானம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜீவனுடைய கதாகதி தான். இங்கேருந்து போறது அங்க போய் சொர்க்கத்தில் அனுபவிக்கிறது, ஏன்னா அந்த விஷயத்தை முக்கியமா அங்க வந்து விசாரிச்சோம். அங்க வந்து ஆகாசமா இருப்பான் என்ன அர்த்தம், ஆகாச சரீரியா அப்படின்னு கேட்டு கிடையாது, ஒரு அச்சேதனம் மாதிரி ஒட்டிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் வாயுடையும், அந்த மாதிரிதான் தூமத்திலையும், அந்த மாதிரிதான் மேகத்துல மழையில தானியத்துல அதே மாதிரி ரேத்தஸ்ல. கடைசியில ஒரு தாயாரனுடைய கர்ப்பத்துல போய் இவன் குழந்தையா பிறக்கிறான் பாருங்க, அப்ப உள்ள போய் சேர்றானே, அப்பதான் இவன் வந்து இது வரான் அப்படின்னு அங்க சொல்றோம். எல்லாம் யாரு என்னக்கா, ஜீவன். அந்த ஜாகிரத அவஸ்தையில ஒரு அச்சேதன பிராயமா மாறி விடுறானே இவன். அப்படிப்பட்டவனை போய் நம்ம என்ன சொல்றது, வைராகிய வரணுமே. அதுக்கோதான் அது சொல்லப்பட்டது அங்க. அதனால அங்க சொன்னது வேற, இங்க சொன்னது வேற. இன்னொன்னு, அங்கேயும் திரும்பி வரான் எதுக்கு வரான், கர்ம பலத்தை அனுபவிக்கிறது போதுதான் வரான், அதையும் அங்க சொல்றோம். அதே மாதிரி கர்மாவை பண்றதுக்கும் வரான் இவன், கர்மாவை பண்றதுக்கும் வரான், கர்மாவை அனுபவிக்கிறதுக்கும் வரான். இதான் சுவாரஸ்யமான பதம் உத்தம சுவாமி சேர்க்கிறார். கர்மாவை அனுபவிக்க வரா, கர்ம புலத்தை அனுபவிக்கணும் ஒண்ணும், ரெண்டாவது கர்மாவை பண்ணணும். இங்க வரா அது ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஒரு தப்பு பண்ணினாக்கா இன்னொரு தப்பு பண்ண தோணும், அவன் பண்ண வச்சிடும். அல்லது ஒரு பொய் சொன்னாக்கா சிங்களமா ஒரு சங்கலி மாதிரி பத்து பொய் சொல்ல முடியா இருக்கும். உண்மையை பேசிருந்தாமே. அதனால அதே மாதிரி ஒழுங்கா இருக்குவோம். நீங்க ஒரு தப்பு கர்மாவை பண்ணாக்கா இன்னொரு தப்பு பண்ண இருக்கும். அதனால இந்த கர்மாவுடைய சக்தியே இதான், புண்ணியபாபுரு கர்மாவுடைய சக்தி இதுதான். என்ன சக்தி அப்படின்னா, நாமும் அந்த கர்ம பலன் அனுபவிப்போம், சஜாத்தியமான கர்மாவை திருப்பி உற்பத்தி பண்ணி விட்டுடும். அந்த மாதிரி கர்மாவை பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதே மாதிரி மூணாவது ஞானத்தை சங்கோஜப்படுத்தும். இது வந்து நாவல் பாக்க வரதாச்சார சுவாமி ஒரு சபையில என்ன கேட்டா, அதுக்கு நான் சொல்லச்ச சமாதானம் சாய்ச்சேன். வரதாச்சார சுவாமி அழகான சமாதானம் சாய்ச்சேன். அதனால கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வரான், கர்ம பலத்தை அனுபவிக்கணும். அதே மாதிரி கர்மாவை பண்றதுக்கு ஒருத்தர் வரான். இந்த ரெண்டு வருது. அதுல ஆனா சுவாதந்திரியமா கிடையாது, சுதந்திரமா கிடையாது. அங்க கூட எம்பெருமானே எம்பெருமானே அந்தந்த கர்ம பலப்பிரதனா இருக்கான், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கர்ம சாபேட்சமான சிருஷ்டி பகவான் நம்மளுடைய கர்மனா வச்சுட்டுதான் லோகத்துல சிருஷ்டி பண்றான். ஏன்னா எனக்கு இந்த உடம்பு பிராமண உடம்பு வந்திருக்கு, ஸ்ரீவைஷ்ணவன் உடம்பு வந்திருக்கு, உங்களை மாதிரி உத்தமமான பாகவதாய் அவனோட என சேர்க்க வந்திருக்கு. இந்த வார்த்தை வந்து நான் அதிகா சொல்றேன்னு நினைச்சுக்கோ. நான் ஏன்ன, நான் திருப்பதியில் இருக்கேன், எத்தனையோ பேர் இருக்காளே. இவன் ஏதாவது இங்கிட்ட 1999 அழிகிற சார் அவரை முழுக்க நான் படுத்தேன் காஞ்சிபுரம் விசுவத்துல. இதனால் பர்யந்தம் ஆண்டவன் மாத்திரம் 2002 சதிச்சார். அதுக்கு முன்னாடி ரங்கநாத போதகிர அழிகிற சார் அவரை வீராபுரம் வெங்கட தீட்சதர் சுவாமி பெரிய பண்டிதர் என்எஸ்ஆர் சுவாமியுடைய சம்பந்தி அம்மாஞ்சி அத்தான் அம்மாஞ்சி கலவா ரெண்டு பேரும். அந்த சுவாமி வந்து எழுதினு வந்தார், ஜிஜ்ஞாசாரிகள் பிறந்து எழுதினார், 34 ஸ்லோகம் எழுதினார். அதுக்கப்புறம் ஈஸ்வர சங்கல்பம் அவர் உணவு விஷர். அதன் பிறகு ஆண்டவன் வந்து அவன் உற்று பண்றான், அவனை எழுத சொல்லு அப்படின்னு சொல்லி நாட்டியாரி சுவாமி கிட்ட சொல்லி எழுத ஆரம்பிச்சேன். 2002 நடுவுல ஒரு 1.5 வருஷம் விட்டு போயிடுச்சு. இப்ப இந்த வருஷம் ஒரு 7 மாசம் 10 மாசம் விட்டு போயிருச்சு. இப்ப திருப்பி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா யாருமே என்ன சொல்லுங்க கேட்டதில்லை. உங்க புண்ணியத்துடன் அதிகம் திருப்பி பாடஞ்சிட்டு இருக்கேன், திருப்பி பார்க்கிறேன். இந்த மாதிரி எனக்கு புண்ணிய பலம் இது எல்லாம் கொடுக்கறவன் யாரு, சர்வகர்ம பலப்பிரதா, அனைத்து கர்மாவுக்கும் பலப்பிரதன அவனே தானே இருக்கான் கொடுக்கறது. அதனால சுதந்திரம், நம்ம வந்து கர்மாதீனமா தான் இந்த பிறப்பு, கர்மாதீனமான இந்த பொறுப்பு எனக்கு கிடைச்சது. அதுலயும் ஒரு பிராமணனாக, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக, தேசிக சம்பிரதாயஸ்தனாக, உங்களோட எல்லாம் சேர்ந்து வேதாந்த விசாரம் பண்ணுவவனாக. 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான் சொல்றது, ஆனா அது சொல்லச்ச மனதில் ஒரு ஆனந்த பிரவாகம் வருது. கீதா பாஷியம் சொல்லிட்டு இருக்கேன், அது சொல்லச்ச ஒரு ஆனந்த பிரவாகம் வருது, மனதில் நிம்மதி வருது. இந்த மாதிரி உனக்கு ஒரு அற்புதமான புண்ணியத்துக்கு புண்ணியம் பண்றோம், அதுக்கு ஏத்த மாதிரி எம்பெருமான் கர்மாவை பலன் கொடுக்கிறான், அந்த கர்மாவுக்கு பலத்தை கொடுக்கிறான். அந்த பலத்தை வச்சுட்டுதான் நாம அனுபவிக்கிறோம், எல்லாம் எம்பெருமான தெய்வம். அதனால ஒரு பிறப்பு கொடுக்கிறதோ, அந்த பிறப்புல நம்ம கர்ம பலத்தை அனுபவிக்கிறதோ, திரும்ப கர்மாவை பண்றதோ, இந்த 40 நிமிடத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன், ஏன்னா என் சின்ன இதில் போயிட்டு இருக்கு. அந்த 40 நிமிடம் 45 நிமிஷம் முடிஞ்சு விட்டுனாக்க வேற எதிலையாவது புத்தி போகும். பெருமாள்கிட்டேவா லைக்கி வைக்க முடியும். என்னால நம்மளாம் யோகிகள் இல்ல, சாமானிய மனுஷால் நாமளும். நமக்கும் இந்த புண்ணியபாபுரூப கர்மா படுத்துறது ஒரு சம்சார பந்தம் இருக்கு. ஆண்டியாரை விட முடியாது, குழந்தைகளை விட முடியாது, எல்லாம் நமக்கு வேண்டியது. எல்லாத்தையுமே பெருமாள் திருவடியில பாரத்தை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாமே அவனுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. அதுல கூட கர்ம பலன் அனுபவிக்கிறது, கர்மாவை பண்றதுன்னு சொன்னாக்கா அது ஹேயம், அது ஹேயம் தான். வேதாந்தத்தை வாசிக்கிறதுன்றது புண்ணியம்தான். அந்த வேதாந்தத்தை வாசிக்கிறது எப்படி இருக்கணும், அதன்படியா நடக்கணும், பகவானையே நினைச்சுட்டு இருக்கணும், எப்பொழுதுமே பகவத்பரமா சிந்தனை இருக்கணும். நாராயண நாராயணன் சொல்லுங்க. என்ன கேட்டிருக்கா தேவநாதாச்சாரியன் கேட்பார், நான் ஏதாவது போன் பண்ணாக்கா ஏதாவது முடிக்கிறது நாராயண நாராயணன், என்னது உன் பேர் நாராயணன்றியே அப்படின்னு. என் பேர் எது, அவன் பேர் எனக்கு சிக்கா, தத்துவஞானி இல்ல நானு. ஆனா இது உண்மை, அது வந்து ஆத்மநாமா கீர்த்தனம் பண்ணக்கூடாது. தன்னுடைய பேரை சொல்லிக்கூடாது அப்படின்வா. நம்ம பேரா நினைச்சாதான் அது தவறு. ஏன்னா காயின் வாசனா உனக்கு சுபாவான் கரோமியத்திய சகலம் பரஸ்மி நாராயணாயே சமர்ப்பியானி. நாராயணனுக்கே சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்குது. அதனால என்ன சொன்னாலும் நாராயணான் சொல்லுங்கோ. ஹலோ ஹலோ நீ பேசணும். நாராயண நாராயணன் சொல்லுங்கோ. அந்த நாராயணத்தோடு தான் முக்காவது நான் சொல்லிட்டு இருப்பேன். அது கூட எங்க பங்காளத்தில் இருக்க அவர் சொல்லுவார். பேச ஆரம்பிக்கிச்ச நாராயண நாராயணன் சொல்லுவார். பேச முடிக்கிச்ச நாராயண நாராயணன் சொல்லுவார். ஒரு மூணு வருஷம் முன்னாடி 2017 இதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தது. ஐஷங்கர் எனக்கு போன் பண்ணிட்டார். பண்ணு என்கிட்ட நாராயணன் நான் போன் பண்ணினேன்னாக்கா நாராயண நாராயணன் தான் கூப்பிடுவேன். நாராயண நாராயணன் சொல்லிட்டு தான் பேசுவேன். இப்ப உங்ககிட்டயே பேசுறேன், அதனால நாராயணனே உன்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சாரு. நான் சொன்னேன் பரம பாக்கியமா இருக்கு, ஐகிங்கர் வாயால் அடிக்கிற நாராயணன் கூட்டம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னடா சின்ன பிள்ளை, அவருக்கு 66 தனுஷத்திரம், எனக்கு 10 வயசு என்னோட பெரியவர். வயசுல பெரியவர், யோகியதையில பெரியவர், ஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரியவர். என்னோட சிம்ம ஆராதனம் சாமானியமா ஐகிங்கர் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். சொல்லணும் இந்த விஷயத்த, நல்ல விஷயம் அது. என்ன அப்படின்னாக்கா ஆராதனம் பண்றது ஐசிங்கர், அதாவது பிரசாதம். ஆராத்யன் லட்சுமி சிம்மன், ஆராத்யன் லட்சுமி சிம்மன், ஆராதகரோ பிரசாதம். ஆனா சுத்தவட்டாளர் யாரு அப்படின்னா ஹிரண்யகசிபுவினுடைய ஆட்கள் தான். லோகமே அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம பெருமாள் ஆராதனம் பண்ணதே பெருமாள் ஒண்ணு நினைங்கோ. சுத்தவட்டார பத்தி கவலைப்படாதீங்கோ. அவன் நம்மளை பார்த்துப்பான், அவன் நம்மளை ரட்சிப்பான். அந்த சிந்தனையில போடுங்கோ, அந்த சிந்தனையில போடணும். அதை விட்டுட்டு நம்ம இது ஐயோ அவன் அயோக்கியம் இருக்கானே அப்படின்னா நினைக்க கூடாது. இது ரேவணாலயன் சாய்ப்பேனா எனக்கு இப்ப இருக்கிற ஐயங்கர் என்கிட்ட சாய்ச்சார். அதனால இந்த ஐஷங்கர் அவன் நாராயணன் குட்டார். அப்ப சொல்லச்ச இதே சொன்னார். அதனால எந்த காரியம் பண்ணாலும் சரி நாராயணபுரமா பண்ணுங்கோ. அப்படி பண்ற சமயத்துல நமக்கு மனசுல எந்த கஷ்டமும் வராது, மனதுல ஒரு நிம்மதி இருக்கும். எல்லாம் பெருமாள் கோசம் தான் நாம பண்றோம் அப்படின்னு தோணணும். நாராயணன் நாராயணன் சொல்ல சொல்லல, எந்த பெருமாளுடைய திருநாமத்தை பிடிக்குமோ அந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்கோ. அதுவும் சொல்லுங்க, திருப்பதியில் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி ஏடுகொண்டல வாடா அப்படின்னு தான் சொல்லுவா. கோவிந்தான் தான் சொல்லுவா. அது கேரளாவுக்கு போனா என்ன குருவாயூரப்பான்றான், ஸ்ரீரங்கத்துக்கு போனா ரங்காரங்கான்றான், தேவப்பெருமாள்னு சொல்றார். அவருக்கு கோபுர தரிசனம் அந்த இது சொல்லுவாரோ இல்லையோ, தொட்டையாச்சார் ஆர்த்தி, அது ஆர்த்த அந்த கற்பூர் ஆர்த்தி சேவிக்கிற ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறது நடந்த எங்க எழுந்துரை இருக்கிறது. அவனுக்கு எல்லாருமே கோவிந்தாவா இருக்கான், பகவானாவே இருக்கான். அந்த சிந்தனையில பண்ணோம்னாக்க நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால இந்த லோகத்துல நம்ம பண்றது கர்ம பலத்தை அனுபவிக்கிறதோ அல்லது கர்மாவை பண்றதோ எல்லாமே நாராயணபுரமா பண்ணுங்கோ. அதனாலதான் சாட்சிய தியாகத்தை சொல்ல வச்சுட்டார் பாஷ்யக்காரர். பெருமாள் சொல்லி கொடுத்து கீதையில அந்த நாராயணத்தியாயத்துல சாத்விக தியாகம் பண்ணு அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். சாத்விக தியாகம் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எந்த கஷ்டமும் வராது. எல்லாம் அவன் பண்ணி வைக்கிறான் நம்மள, அந்த என்ன வேணும். அதனால அந்த முதல் பாதத்துல சொன்னது வைராக்கிய பாதம், அது வைராக்கியம் வரணும்ன்றதுக்கோசரம் தான் இங்கேருந்து கிளம்பி திரும்பி தாயாரனுடைய கர்ப்பத்துல வர்ற பரியந்தம் இவனுடைய ஸ்திதிகள் எப்படி எப்படி இருக்கும்னு சொல்றது. அது அத்தனையுமே ஹேயமான ஸ்திதிகள், அந்த ஹேயமான சினிமாவுக்கு வரக்கூடாது. அதனால அந்த பாகத்துல சொல்லப்பட்டது. ஆனால் இங்க என்ன தெரியுமோ, சொப்னம், சொப்னத்துல நம்ம எத்தனையோ அனுபவிக்கிறோம். எத்தனை சொப்னம் வருது நமக்கு, எவ்வளவோ விசித்திரமான சொப்னங்கள். அதுல வந்து நமக்கு நானே சுவிச்சிக்க முடியாதே. அப்படியானா நம்ம தூங்குற சமயத்துல முன்னாடி நினைச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு நான் இத மாதிரி இருக்க மாதிரி நான் சொப்னம் வரணும் அப்படின்னா நம்ம நினைச்சு நம்ம படுத்துருந்தோம்னாக்க நமக்கு வருமா சொப்னம். அது மாதிரி அது வராதே. எதுவுமே அந்த ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவார் சுவாமி வந்து உதாரிக்கிறார். ஸ்வயம் ஸ்வயம் மர்ப்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேஹினஹ ஸ்வரக்ஷணே பியசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே. நம்மளே எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு மண்ணு மிருப்பிண்ட மாதிரி இருக்கும், அச்சேதன பிராயமா தான் இருக்கும். நமக்கு ஞானம் இருக்கு, வாஸ்தவம் பெருமாள் உடம்ப கொடுத்திருக்கார், இந்திரியும் கொடுத்திருக்கார், ஆனா அதெல்லாம் எப்படி இருக்குது, பரதந்திரமா இருக்கும். நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கும். எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறதுனால நம்ம சுதந்திரமே கிடையாது, நமக்கு சுதந்திரமே இல்லை. அதனால ஸ்வரக்ஷணமே நமக்கு வராது, நம்மளை ரட்சிக்கிறதே நம்மளால முடியாது. ஸ்வரக்ஷணேது அசக்தசிய கோஹேது பரரக்ஷணே. தொத்தியாரை ரட்சிக்கிறது நமக்கு எப்படி முடியும், என்ன அவர் தான் என்ன காப்பாத்தினார், நான் தான் அவனை காப்பாத்தினேன், நான் தான் அவன் இது பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் லோகத்துல, அதுதான் நடக்குமா, எதுவுமே நடக்காது. எல்லாம் நம்ம மிருப்பிண்ட மாதிரி தான் இருக்கோம். பெருமாளை பாக்குற சமயத்துல நாம எல்லாருமே அச்சேதன பிராயமா இருக்கோம். இப்படி அச்சேதன பிராயமா நாம இருக்கிற சமயத்துல நமக்கு எதுவுமே ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல நாம தூங்குறோம், தூங்க போறோம், நல்ல காட நிதிரை வந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த தூக்கமானது கொஞ்சம் கலையிறது, தூக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் நடுவுல இருக்கிற திசை தான் இந்த சொப்னாவஸ்தைன்னு சொல்றது. அந்த சொப்னாவஸ்தையில சொப்னாவஸ்தையில நாம வந்து என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்த நம்மளால எப்படி சிட்டிச்சுக்க முடியும், நம்மளால சிட்டிச்சுக்கவே முடியாதே. அதனால இது வந்து பரமாத்ம காரியம் நிர்விவாதம் அதை சொல்லணும். இது ஏன்னா லோகத்துல நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப பாக்குறோம் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்து அது விளையாடுறது, அது விளையாடச்ச அது அதனுடைய பெருமாள் சிருஷ்டிக்கிறார், குழந்தை பிறந்துருத்தோ பிறந்த உடனே அது அழறதோ அல்லது தூக்கத்துல சிரிக்கிறதோ அது கைய மூடி இருக்க முடின்னு இருக்கும், காலை நம்ம இழுத்து விடுமோ அது ஒரு மாதிரி மடக்கிட்டு இருக்கும், நம்ம இழுத்தோம்னாக்கா திருப்பி பிடிவாதமா காலம் மடைக்கிறது. அது இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, இந்த மாதிரி ஜாகிரத செய்யல முயற்சின் இருக்கச்ச எத்தனை லோகத்துல ஆச்சரியங்கள் இருக்கு, இதை ஒண்டிதான் ஆச்சரியம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது ஒண்டிய ஆச்சரியம், இது சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம் அனாச்சரியமா இருக்கலாம். ஆனால் இந்த சொப்ன லோகம் இருக்கு பாருங்க, அதுல சாப்பிட பதார்த்தங்கள் எல்லாம் வருது, அது ஒத்தந்தான், நான் ஒண்டிதான் இருக்கேன், நான் ஒண்டி படுத்துட்டு இருக்கேன், அதுல வேற யாருமே இல்ல, ஒரு கட்டில நான் தூங்கிட்டு இருக்கேன், இலக்கார நாம தரையிலதான் படுத்துப்பேன், இப்ப கொஞ்ச நாளா கட்டில படுத்துக்கிறேன், ஏன்னா ஆ முழுக்க அப்படியே கொட்டுறது, ஜலம் மழை பெஞ்சதுன்னா கொட்டுறது, அதனால கீழே படுத்துக்க முடியல. அது போட்டோம், இப்போ இந்த கட்டில நான் ஒண்டி படுத்துட்டு இருக்கேன், அதுல எத்தனை கனவு வருது, அதுவும் எவ்வளவு நாளி, அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் தான், எவ்வளவு நாளி கனவு வந்தேன்னு நமக்கு தெரியாது. அது என்ன ஆச்சரியம் பாருங்களேன், அதை நினைச்சு நினைச்சு பார்த்திருக்கேன், நம்ம எவ்வளவு நாளி கனவு காண்டோம் நமக்கு தெரியாது. அது நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இத்தனை நிமிஷம் நான் கனவு கண்டேன் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியலதா, கொஞ்சம் அது எவ்வளவு நிமிஷம் இருக்குமோ, எத்தனை ஒரு மணி நேரமா, அரை மணி நேரமா, அஞ்சு நிமிஷமா, நாலு நிமிஷமா, நமக்கு தெரியாது. அத்தனோடு காலத்துல நமக்கு என்னென்ன வருது, அற்ப காலத்துல அனந்த வஸ்து சேர்றோம், நிறைய பேர் வரா, நிறைய பேர் பேசுறா, யாரோ வந்து சேர்றா, எங்கேயோ போயிட்டு வரோம், எந்த தேசத்திலயோ இருக்கும், இங்க நம்ம இருக்கிற மாதிரியே இருக்காது, எங்காத்துல இருக்க மாட்டோம், யாரோ ஒரு ஆத்துல இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கோயில போய் பிரவாசம் வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த எத்தனை க்ஷணம், எத்தனை நிமிஷம் வந்தது தெரியாது, காலத்தினுடைய அளவு தெரியாது, எத்தனை மனுஷியால் வந்தா தெரியாது, என்னென்ன நம்ம காணறோம், எப்படி எப்படி பாக்குறோம், எதுவும் தெரியாது. என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டி அது, இதுதான் ஆச்சரியம். அதுவும் இதெல்லாம் அனைத்து வசுக்களையும் எதையுமே நம்மளால இதுவே பண்ண முடியாது, நம்மளால அனர்கள் அதுல. அது மட்டுமா, அநேக சம்வத்சரங்கள் எந்த காலத்திலயோ யாரையோ பார்த்திருப்போம், அவா கனவுல வந்தப்பா, யாரையும் பார்த்திருக்கவே மாட்டோம், வராம நமக்கு தெரியவே தெரியாதவன்லாம் வருவாது. தீர்க்க காலம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், என்ன ஆச்சரியமான சிருஷ்டி இது, இதெல்லாம் நான் சொல்ல இந்த வார்த்தை எல்லாம் இதெல்லாம் உத்தம சுவாமி சாய்க்கிறது வியாக்கியானத்துல. இது வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டோ அந்த காலத்துல 99 அடையில் இதெல்லாம் மனப்பாரம் பண்ணேன், மனப்பாரம் பண்ணி ஒப்பிச்சேன். அப்பெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டுதான் இது பண்ணினேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ திருப்பி பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், என்னன்னாக்கா யாரும் ரசிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விஷயம் சொல்றாடா புரிஞ்சுதா, சம்பாதம் வாய்ந்தாலும் ஆயிடுறதுன்னு ஆயிடுறது, அது போகட்டும். அப்பெல்லாம் இதெல்லாம் ரசிச்சிருக்கேன், இப்ப உங்களோட சேர்ந்து ரசிக்கிறேன். என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டி இது, இது நம்மளால முடியுமா? அது இன்னொன்னு ஜாகிரத அவஸ்தை என்ன, சொப்னாவஸ்தை என்ன, இந்த ரெண்டு அவஸ்தையிலையுமே அந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அபேதமா இருக்கும், பேதமே இருக்காது. அந்த வஸ்துக்களை கிரகிக்கிறோம். இன்னொன்னு ஒண்ணு பாருங்களேன், எனக்கு பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த மாதிரி நான் கனவு கண்டேன்னு வச்சுக்கோங்கோ, காத்தாலாம் எழுந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு இருப்பேன். அதே நல்ல கனவுல வரைச்சு நிறைய பணம் கிடைச்ச மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப காத்தாலே நிம்மதி மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் எனக்கு பணம் இருந்த மாதிரி கனவு, பணம் இருந்தா பெருமையா சொல்லிட்டு இருப்போம். உண்மையிலேயே பணம் வரல, உண்மையிலேயே பணமும் போகல, என் பணம் திருடு போயிடுச்சு அப்படின்னு நான் கனவு கண்டேன். எழுந்து பார்த்தோம்னாக்கா பணமே போகல. அப்ப ஆனா கஷ்டம் இருக்கும், மனசு பணம் போனவே கனவு வந்துட்டு, பணம் போனவே கனவு வந்தே கஷ்டம் இருக்கும். பணம் வந்த மாதிரி கனவு வந்ததுன்னாக்கா உண்மையிலேயே பணம் வரல, ஆனால் மனசுல ஒரு திருப்தி இருக்கு. இது என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டி இது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இப்படி அனந்த வஸ்துக்கள், அனந்த மனுஷியால் இந்த சொப்ன பிரபஞ்சமே ஆச்சரியமா இருக்கும். என சிறந்த ரொம்ப ஆசையா இருக்கும், இந்த சொப்னத்துல இது மாதிரி எத்தனை விஷயங்கள் வருது, இதெல்லாம் என்னென்ன வரும், இன்னைக்கு என்ன வரும், நாளைக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பை கூட சொல்ற சமயத்தில் இருக்கும். என்ன வந்து சுவர்தன் ஒருத்தர் கேள்வி கேட்டார், நங்கநல்லூர்ல இருக்கார், அவர் கேட்டார் ஒரு வாட்டி, இந்த மாதிரி சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் நிறைய சொல்றனே, ஏன் பரம பதம் நமக்கு வரமாட்டேன்றது அப்படின்னு கேட்கணும்னு சொல்றேன். அது வராது ஏன் அப்படின்னாக்கா, அங்க வந்து எவரமானார் சாய்க்கிறது, அவாவாளுடைய புண்ணியபாபூர்வ கர்மானுகுணம் தான் சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறது. பரமபதம் நம்ம கர்மானுகுணமாகவும் புண்ணியபாபூர்வ கர்மானுகுணமாக பரமபதம்ன்றது வராதே, புண்ணியபாபூர்வ கர்மானுகுணமா அது வரவே வராது. அதனால அந்த இடத்துல வரவே வராது அது. ஆகவே இந்த இடத்துல பரமபதம்னா வராது, கோயில்னா வரும். இதெல்லாம் ஆச்சரியகரமான சிருஷ்டி. இப்படி ஆச்சரியகரமான இந்த சிருஷ்டிகர்த்தா, அதாவது ஒரு ஜாகிரத அவஸ்தை, அதுல வர்றத சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சொப்னாவஸ்தையில வர சிருஷ்டி இருக்கே, அதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாராலையுமே அதை புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அது அப்படிப்பட்ட மகிமாவான் நம்ம பகவான் திருநேன் உடையான், அனைத்து மகிமையிலையும் உடையவானவன். என்ன ஆச்சரியகரமான சுவப்ன பதார்த்த திருப்தி. ஜனகர் கனவு காண்றார், கனவு காணச்சு என்னாச்சுனாக்கா, அந்த உருநாயகமாய் ஓட உலகன ஆண்டவர் கருணாய்க்கு வந்த காலர் சிதகே பானையர் திருநாடு காண இம்மையிலே பிச்சை அம்புவன் திருநாள் ஒரு பாசுரம் வருது அந்த நாலாமத்துல. உருநாயகமாய் ஓட உலகன ஆண்டவர், அதே மாதிரி ஜனகருக்கு சொப்னம் வந்துருச்சு, அது நேர அது ஜாகிரத அவஸ்தா. அந்த பாசுரம் சொப்னத்துல இந்த மாதிரி வருது, வரக்கு ராஜ்யம் எல்லாம் போய் உள்ளா எதிரிகள் எல்லாம் அடிச்சு துரத்திண்டு ஓடி வரார், விழுத்து விரவிற்க ஐயோ ஐயோன்னு ராஜ்யம் வந்து கேட்கிறேன், எதுவும் உண்மைன்னு தெரியலையே. ரெண்டும் உண்மை நம்ம சித்தாந்தத்துல, சொப்னமும் உண்மை, நிஜமா நேர பார்க்கறதும் உண்மை, ரெண்டுமே நம்ம சித்தாந்தத்துல சத்தியமே அப்படின்னு சித்தாந்தம் சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு ஆச்சரியகரமான சிருஷ்டியை எம்பெருமான் பண்றான். அதனால இவன் இது மாதிரி பகுவித மகாத்தியங்கள், எம்பெருமான பல மகிமைகளை உடையவன். அந்த மகிமையில இது ஒண்ணு சுவப்ன பதார்த்த சிருஷ்டியானது, இது ஒண்ணு சொல்றது, இது அது சுவாரஸ்யமான விஷயம். இது அதே மாதிரி இங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. சுசுப்தி தூங்குறோம். தூங்குற சமயத்துல நாம பாட்டு தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதே. 2002-2003 இங்க சுனாமி வந்தது. சுனாமி வரைச்ச ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தார். கார்த்தால எழுந்து பார்த்தா அவர் காணும். ஜலம் நிச்சயம் போயே போயிருந்து வீடே போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? அவர் பகவத் சங்கல்பம் அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ள இதர ஒரு சத்திரியால் அவளுடையது. என்ன பண்ண முடியும்? இதான் அவளுடைய கர்மாதீனம். இந்த சுஷுப்தி தசைக்கே அந்த சமயத்துல எம்பெருமான் தான் ஆதாரமா இருக்கான். எம்பெருமான் தான் ஆதாரம். அவன் இல்லாம நம்மளால தூங்க முடியாது. இவன் அவன் நடந்து போயிட்டே இருக்கான். நான் நடந்து போற சமயத்துல என் உடம்ப நான் வந்து பேலன்ஸ் பண்றேன். பேலன்ஸ் பண்ணி நான் நிறுத்தி நிறுத்தி நிதானமா போறேன், ஓடுவேன், உட்காந்துப்பேன், ஏதோ பண்றேன் நான். ஆனால் தூங்குற சமயத்துல பாருங்க உடம்பு ஆடுறது. கொஞ்சம் நல்ல தூக்கம் அந்த சமயத்துல வந்து நிறுத்தி உட்காந்து வைக்கிறான். என்ன உடனே சோண்டு போய் நான் படுத்துட்டு வர்றேன், சோண்டு போய் படுத்துட்டு வர்றேன் நான். இப்போ நான் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்ன வந்து நிக்க வைக்க முடியல. சுவாமி சாய்க்கிறார் இந்த உதாரணத்தை. பிரதான பிரதித்தந்திராதிகாரத்துல ஸ்ரீமதம் சாய்க்கிறார். சுசுப்தியாதி அவஸ்தைகளையே கண்டுகொள்வது. ஏன்னா பெருமாள் தான் நம்ம தரிக்கிறான். அதனால ஜாகிரத அவஸ்தையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல எம்பெருமான் நியந்தாவா இருக்கான். தூங்குற சமயத்துல அப்ப நம்ம எந்த காரியமும் பண்ணலையே, வெறும் தூங்குறது ஒண்டிதானே. அந்த சமயத்துல நமக்கு சுசுப்தி இதுல திசையில ஆதாரமா இருக்கான். இதுக்கு நிறைய வரப்போறது. அடுத்த அதிகரணமே வரப்போறது. சத்யாதிகரணத்துக்கு அடுத்து அடுத்த அதிகரணமே பிரபாவாதிகரணம். அதுல சுசுப்தியை பத்தி சொல்ல போறேன். அதனால இந்த மாதிரி சொல்றதுனால சுசுப்தி திசையில நமக்கு ஆதாரமா இருக்கான். ஏன்னா ஆச்சரியம், அவனுக்கு நம்ம பேர்ல எவ்வளவு ஆசை. இவன் கஷ்டப்பட்டு கூடாது, இவன் பயந்துடக்கூடாது. இந்த ஜீவன் அவனை எப்படியாவது காப்பாத்தணும். தூங்குற சமயத்துல ஆதாரமா உட்கார்ந்து இருக்கான், நம்மளை ரட்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம மூர்ச்சை அடைஞ்சிடுறோம். மூர்ச்சை அடையச்ச நம்மளை ரட்சிக்கிறான், உசுறு போகாம பாத்துக்கிறான், திருப்பி நம்மளை அழைச்சின்னு வரான். அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால அவனுடைய இது சுவாரஸ்யமானது. அழகான சூத்திரம். பராவித்யானாத்தி துரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்த விபர்யயோ. பராவித்யான் அப்படின்னு சூத்திரகாரர் சொல்ல போறார். இந்த அதிகரணத்துல எம்பெருமான் நம்மளை சங்கல்பிக்கிறானா, செம்ப சங்கல்பிச்சு நம்மளுடைய புண்ணியப்பாப்பான குணமாக நமக்கு என்ன பண்றோம் தெரியுமோ, இந்த எல்லாத்தையும் மறைச்சு விட்டுறோம். ஞான சங்கோஜம் வந்துடுறது. அதனாலதான் நமக்கு பந்தமோ மோட்சமோ எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. அது மாதிரி ஒருத்தன் தூங்க போனான், தூங்க போன திருப்பி வருது யாரு அப்படின்னா, யாரு தூங்கினவனோ அவன் தான் இழந்து வருவான். ஏன்னா அவன் வந்து எல்லா இடத்துலயும் அவனே நமக்கு ரட்சகனா இருக்கான். சுத்த கோப்தா, சுசுப்தி ஆதாரம். சுசுப்தி சுசுப்திக்கு கோப்தா, நம்மள ஆதாரமா இருந்து பண்றான்றது ரெண்டாவது அதிகரணம். மூணாவது அதிகரணத்துல சுசுப்தி அவஸ்தையில நம்மளை ரட்சிக்கிறவன் அவன். மூர்ச்சாவஸ்தையில நம்மளை திருப்பி அழைச்சு வந்து விடுறவன் அவன். அப்படின்னா எப்பேற்பட்ட மகிமை. அவனுக்கு என்ன தலையெழுத்து, போட்டுமே செத்து போட்டுமே அப்படின்னு நினைக்கலாமே. ஆனா பண்ண மாட்டான். அவனுக்கு நம்மளை கண்டா அவ்வளவு பிடிக்குமே, அவ்வளவு ஆசையா இருக்கான் பக்தால் கிட்ட. பக்தால காட்டுல அவனுக்கு வசதி யாருமே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து புத்தி பூர்வமா இந்த காரியம் நம்ம பண்றதில்ல. நம்ம முடிச்சுட்டு இருக்க சேவை நமக்கு தெரியாம நல்ல தப்பெல்லாம் நிறைய தப்பு பண்றோம், தெரியாமலே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். தூங்குற சமயத்துல நம்மளால என்ன பண்ணுவோம், தூங்குற சமயத்துல அவாறு சொப்ன அவஸ்தைகள் வந்து என்னக்கா, எதேதோ சொப்னத்தை கண்டுட்டு பேச்ச கூட பேச்சு உளருவோம், எத்தையாவது உளருவோம் நாமோ, இந்த மாதிரி எதோ பண்ணுவோம். அந்த சமயத்துல நம்ம பிரயத்தனத்தை எல்லாம் அடக்கி வச்சு நம்மளை ரட்சிச்சு எல்லாம் பண்றான் பாருங்க. அது இதெல்லாம் அவாவாளுடைய பூர்வ ஜென்ம சுகிருத விஷயத்தை வச்சு, இந்த புண்ணிபாப ரூப சுகிருத விஷயத்தை வச்சுட்டுதான், அதை வச்சுருந்தா நம்மளெல்லாம் அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். இப்படி எல்லாம் பண்றதுனால இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான் இங்க சொல்லப்படுறது. ஆச்சரியமான சிருஷ்டிய பண்றான் சொப்னத்துல. அந்த மாதிரி சுசுப்தி அவஸ்தையில நமக்கு ஆதாரம் வாழ்ந்துள்ள இருக்கான், அது மாதிரி சுசுப்தி அவஸ்தையில நம்மளை ரட்சிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால அதுக்கோசரம்தான் ஜீவனுடைய சொப்னாதி அவஸ்தைகளை பத்தி இங்க விசாரம் பண்றது. அத இந்த ஸ்லோகத்துல சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கறத இங்க சாய்க்கிற ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் இப்ப பாருங்க. தியக்தம் தோஷைர் குணாட்யம் யதி புனரிஹ தத் பிரம்ம சிந்தேத பாதே ஜீவ ஸ்வப்னாத்ய அவஸ்தா மனனம் அதகதம் சங்கடேதே இது சென்ன ஸ்வாப்னார்த்த ஸ்ருஷ்ட பாவ பிரபுதி பகுவித பிரம்ம மகாத்ய சித்தியை ஜந்தோரஸ்ய சமுக்தௌ அதிபரவசதா ஜத்தயே சைததத்ர. தோஷை திட்டம், தோஷங்கள்னால விடுபட்டவன், தோஷங்களே இல்லாதவன். குணாட்டியம் பிரம்ம, கல்யாண குணங்களோட கூடினது பிரம்ம. எதி புனரிக, இங்க வந்து இக இந்த பாதத்துல, இக பாதே இந்த பாதத்துல தோஷை திட்டம், தோஷமற்றவன். குணாட்டியம், குணாட்டியம் கல்யாண கல்யாணிக்குதானன் அப்படிங்கிற பிரம்மம், கல்யாணிக்கு தானமாக பிரம்மம் இருக்கு, ஹயப்பிரத்தனைகமாக கல்யாணிக்கு தானமாக பிரம்மம் இருக்கு அப்படின்னு சிந்திக்கப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது. நீ சொன்னையானாக்கா அதுதானே சொல்லணும். ஜீவனுடைய சொப்னாவஸ்தான் எதுக்கு சொல்றது? ஜீவ சொப்னாதி அவஸ்தா மனநம், ஜீவனுடைய சொப்னாவஸ்தா, சுருத்தி அவஸ்தா, மூர்ச்சாவஸ்தா, அவைகளுடைய மனநம் சிந்தனை. அத கதம் சங்கடையத, பிறகு எப்படி இதுல வந்து சங்கடையத பொருந்தும்? இந்த பாதத்துல பொருந்து பொருந்தாதே. ஏன்னா நீ என்ன சொன்ன, பகவான் நகைய பிரத்தனைகமா இருக்கான், அது சொல்றதுக்குதான் அது வந்ததுன்னு நீ சொன்ன. அப்படி சொன்ன இந்த பாதத்துல ஜீவனுடைய சொப்னாதி அவஸ்தைகள் அவைகளை பத்தி எல்லாம் சிந்தனை பண்றது தேவையே இல்லை, இது வியர்த்தம் தானே. அதனால பொருந்தவே பொருந்தாதே, பாத சங்கதி ஒட்டாது அப்படின்னு கேட்டா இது சரி, நீ சொல்றது தவறு. ஏன் அப்படின்னா ஸ்வாப்னார்த்த சிரஷ்டபாவ, சொப்னத்துல வரக்கூடிய பதார்த்தங்கள் சுவாப்ன அர்த்தங்கள், சுவாப்ன பதார்த்தங்கள். சொப்னத்துல நாம எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோம், எத்தனையோ ஜீவன்களை பார்க்கிறோம், எவ்வளவோ அனுபூதி நமக்கு கிடைக்கிறது, எவ்வளவோ அனுபூதி கிடைக்கிறது நமக்கு. இந்த மாதிரி அந்த சிரஷ்டு பாவம் இருக்கு பாருங்க, சிரஷ்டத்துவம், அதாவது எம்பெருமானே சுவாப்ன பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறவன், அந்த குணம், அந்த கல்யாண குணம். அது மட்டுமா பிரபுதி முதலியவை, முதலியவைனாக்கா எம்பெருமானே அந்த இந்த ஜீவனுடைய சுசுப்தி அவஸ்தையில ஆதாரமா இருக்கான், எம்பெருமானே சுசுப்தி அவஸ்தையில கோப்தா ரக்ஷகன், மூர்த்தாவஸ்தையில நம்மளை எழுப்பி அழைச்சு நடுறவன் எம்பெருமானே. இந்த நாலு அதிகரணங்கள், எட்டு அதிகரணங்கள், முதல் நாலு அதிகரணங்கள்ல ஸ்வப்னாவஸ்தா, சுசுப்தியவஸ்தா, சுசுப்தியவஸ்தா விஷயமாவே ரெண்டு அதிகரணம், அப்புறம் மூர்ச்சாவஸ்தா, இந்த மூணு அவஸ்தைகளை விசாரம் பண்றேன். இவைகள்ல சொல்லப்படுறது ஒவ்வொரு கல்யாண குணம். அதனால அந்த அதாவது சொப்ன சிரஷ்டா, சொப்ன சிரஷ்டா, சொப்னத்தை சிருஷ்டிக்கிறவன், சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறவன், அதை நம்மள அனுபவிக்க வைக்கிறவன், அவன் எல்லாம் யாரு அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா தான். அதற்கு அது மாதிரி சுருப்திக்கு ஆதாரமா இருக்கிறது எம்பெருமான், சுருப்திக்கு ரட்சகனா இருக்கிறவன் எம்பெருமான், முர்ஜாவஸ்தையில நம்மளை காப்பாத்தி அழிச்சுன்னு வரவன் எம்பெருமான். இப்படி அற்புதமான மகாத்மியங்கள், பகுவித பிரம்ம மகாத்ம சித்தியை, பகுவிதம் ஒன்னு ரெண்டு இல்ல பலவிதம், இதெல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கல்யாண குணங்கள் சேர்த்து வரணும். ஒவ்வொரு கல்யாண குணங்கள் கொசு எல்லாம் நம்மளை கடிக்கும், நம்ம ஒரு தட்டு தட்டுவோம் அது மயங்கி விழுந்துடும், நம்ம அதை செத்து கொடுத்தோம்னு நினைச்சு நம்ம ஒட்டுருவோம், கொஞ்ச நாள் எடுத்து பறந்துக்கிறோம். அதனால பாத்துருக்கேன் நான், இது எப்பேற்பட்ட இது, இது இதான் சிருஷ்டின்றது எம்பெருமானுடைய சிருஷ்டி. இந்த மாதிரி சொப்ன பதார்த்தங்கள்ல எத்தனையோ நம்ம காணோம். எங்க அப்பா பரம பிடிச்ச 1978 ஜனவரி மாசம் பரம பிடிச்சார். கரெக்டா ஜனவரி 26 தை 13 என்னமோ, தை 13 78 79 80 43 ஆயிடுத்து. வர ஜனவரி 31 தோப்பனா சாந்தம் வருது. அவர் பரம பிடிச்சு 43 ஆயிடுத்து. ஆனா அடிக்கடி என் சொப்னத்துல எப்படி வரேன், அடிக்கடி வருவேன். எப்ப வருவா எங்க தாயார் வருவா, அதுவோ ஒரு கண்ணு முடிச்சுனாக்கா என்னோ ஒரு சப்தம் கேட்கற மாதிரி இருக்கும், ஒரு சப்தம் கேட்கற மாதிரி. இது எந்த காலத்திலயோ இருந்த எங்க தகப்பனார் இப்ப வர தாய. அது மாதிரி எங்க ஐயா வாசவன் நிறைய வாக்கி வருவார். ஐயா வாசவனும் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனும் நிறைய வாக்கி எனக்கு வருவார். எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. காரணம் அந்த பரிபூர்ண அனுகிரகம், பரிபூர்ணம் நம்ம என்ன இல்ல, அவ பரிபூர்ண அனுகிரகம் பிறந்தது. எப்படி இதுதான் நமக்கு ஆச்சரியகரமான இந்த சுவப்ன பதார்த்த சிருஷ்டியது. இது பகுவிதங்கள், பலவிதமானது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பலவிதமான நமக்கு அனுபவம். அதுதான் சொன்னேன், ஒரு கொசு அடிச்சாக்க வந்து பறந்து போறது, கருத்து கொசு வர்றது. அது எப்படி வர்றது, அது சொத்து நம்ம நினைச்சு சொத்து போயிருக்கு. மூச்சா கருத்து ஒவ்வொருக்கும் எம்பெருமான் நிறைய நமக்கு அனுகிரகிக்கிறான். இப்படி பிரம்ம மகாத்மிய சித்தி, பிரம்மத்தினுடைய மகாத்மியமானது நிறைய சித்திக்கணும், நிறைய சித்திக்கிறது. அதை நேரம் பார்த்துட்டு இருக்கமே, வேற யாரால இதை பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. மகாபாரதத்தை பத்தி சொல்லச்சு, ஏதாவது வியாசரை பத்தி சொல்லச்சு, கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்ய நாராயணம் பிரபம் கோஷன்யோ பூ மைத்ரேய மகாபாரத கிருத்தவே. வந்து பராசரர் தன்னுடைய பிள்ளைய பத்தி வசதியா சொல்றார், கிருஷ்ண துவைபாயனரான வியாசர நாராயணனா தெரிஞ்சுக்கோ, மைத்ரேயரே நாராயணனா தெரிஞ்சுக்கோம், பெருமாள் சாட்சாத் நாராயணன், வியாசாய விட்டு ரூபாய வியாசரூபாய விஷ்ணரை. ஏன்னா பெருமாளுடைய அவதாரம் அவர், இல்லைன்னாக்கா யாரால மகாபாரத பண்ண முடியும், அதுவும் இல்லையா என்ன உபலட்சணம். 18 புராணங்கள் பிரம்மசூத்திரங்களை பண்ணி நமக்கு அனுகூலிச்சார், வேதங்களால் எல்லாம் பிரிச்சு வச்சார், அதனாலதான் அவருக்கு வியாச பேர் வந்தது. எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணி கொடுத்தார் நமக்கு, அதெல்லாம் அவராலதான் முடியும், பெருமாளாலதான்றது. என்ன விட்டா எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கச்ச நாம் அனுபவிக்கிற சொப்ன பதார்த்த சிருஷ்டி அதெல்லாம் அவனை தவிர்த்து யாரால பண்ண முடியும், அவனாலதான் முடியும் அப்படின்றது சொல்றது அது. அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த முக்தி உபாயம் அதுகளெல்லாம் பிரதிபந்தங்களா இருக்காது. அதாவது ஜந்தோ அசிய, இந்த ஜந்து இருக்குதே, எந்த ஜந்து நாம எல்லாம் இருக்கும் பாருங்கோ, நமக்கெல்லாம் எத்தனையோ கஷ்டம் வருது, நமக்கெல்லாம் ஆசைதான் மோட்சத்துக்கு போனோம், மோட்சத்துக்கு போறதுன்னு ஆசை. ஆனா எப்ப நம்ம ஆசைப்படுறோம், ஏத தேகாவசானியமா சொத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படிங்கிறோம், ஏத தேகாவசானி எதுக்கும் சொல்லிட்டார், இன்றோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானேங்கிறார்கள். மோட்சம் ஓணும் அப்படியா, தோத்தரம் வாங்கிக்கோ இப்ப வேண்டாம், இந்த உடம்பு முடிஞ்ச ஒண்ணு கொடு அப்படின்னும். அதுக்கு பெருமாள் பரியாசம் பண்றேன், தேவ பெருமாள் இன்னைக்கா நாளைக்கு வந்து உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கே, நான் இன்னைக்கே கொடுக்குறேன்றே அப்படின்னு பெருமாள் சுத்தமா இருக்கான். ஆனால் நமக்கோ இந்த பிரதிபந்தகம், இந்த லோகத்துல கர்மா இருக்கு பாருங்கோ, புண்ணியபாபரூபமான கர்மா இருக்கே, அதுக்கு நம்ம எல்லாம் பரவசாலா இருக்கும். சுமுக்தோ அதி பரவசதாஜத்தையே, இது ஒரு விஷயம். ஏன்னா சுவப்ன பதார்த்தங்கள்லாம் நம்ம கர்மானுபவமா தான் வந்துட்டு இருக்கு. சொன்ன பாருங்க என்ன வந்து சொன்னோம், இன்னைக்கு என்ன சொப்னத்துல வரும் அப்படின்னு கூட நமக்கு ஆசை வருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி எனக்கு மயக்கம் வந்துருக்கும், தலை சுத்தறது படுத்துட்டு இருக்கேன். நான் சொல்றது வந்து 2005 8 தெரியல, மாடிக்கு போனேன், அப்ப கீழே விட்டேன், மழை பெஞ்சுட்டு இருந்தது, அதை வழிக்கு விட்டு கீழே வந்துட்டேன். அதுல எனக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டுருக்கு, தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, படுத்துட்டு இருக்கேன், தலை சுத்திட்டு. அது எனக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அப்படியே அதை கட்டியில சுத்துற மாதிரி இருக்கு, ரொம்ப சுகமா இருந்தது. அப்போ தனியா ஒரு சுகம், அது நோவோ தனியா சுகம் அனுபவிச்சேன். வண்டியில போச்ச, தலை சுத்த ஆரம்பிச்சது, நின்று போனேன், கீழே வந்து போனேன்னு பயம். கச்சேரியில படுத்துட்டு இருக்க சுகமா இருந்தது. அதனால அப்புறம் டாக்டர் கூட ஒண்ணு இல்ல, ஏதோ மாத்திரை கொடுத்தா சரியா போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு முர்ச்சா அவஸ்தை கூட நமக்கு சுகமா இருக்கும் சில சமயத்துல, மயக்கம் கூட சில சமயத்துல நமக்கு சுகமா இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்ப்போம், அதெல்லாம் பிடிக்குமே நமக்கு. ஆத்திர இருக்கும் இருக்கும், குழந்தைகள் படுத்தும், படுத்துற குழந்தை கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சு தூஞ்சுக்கோங்க, அந்த சமயத்துல என்ன தோணும், குழந்தை ஜாலியா விளையாடிட்டு இருந்தது, படிச்சுட்டு இருந்தது, இவ தூங்கிடுறது பத்தியா, எழுந்து விளையாடக்கூடாது அப்படின்னு தோணும். ரெண்டு பேர் பொண்ணு வந்திருக்கா, நாள் அழுத்தோ சொந்தமா இருக்குது, வியாழக்கிழமை ஊருக்கு போகணும், ஆசை வருதே விசாரிக்கணும்னு சொல்லணும், இருக்கு பாக்கணும், ஏத்திக்கலை பாக்கணும், இளைய பாக்கணும், அதெல்லாம் போக முடியல இதான் கர்ம பூதா இதெல்லாம் பிரதிபந்தகங்கள் இப்படி பிரதிபந்தகமா இருக்கவேதான் நமக்கு எல்லாம் இந்த முக்தி கிடைக்க மாட்டேங்கிறது உடனே அதனால அத்தியந்த பரவசனான நம்ம எல்லாம் இருக்கும் சொப்னாதி அவஸ்தைகள்லயே பிரம்மான் கடினமா தான் இருக்கும் அப்படி இருக்கச்சு முக்தி தசமோ முக்தி வேணும்னு மோட்சம் வேணும்னு எம்பெருமான் கதீனமா தான் நாம இருக்கணும். நம்ம இஷ்டப்படி வராது நமக்கு, எல்லாம் பகவான் கதீனமா தான் இருக்கும். அதனால இதெல்லாம் முக்தி உபாயத்துக்கு இவையெல்லாம் பிரதிபந்தகங்கள், கர்மவசித்தம், இந்த மாதிரி சுஷுப்தி தூங்கவே கூடாது. பிரம்மா சொல்ற கீதையில, யானி சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஸ்யதோ முனே அப்படிங்கிற பெருமாள் இரண்டாவது அத்தியாயத்துல. அதாவது எல்லாம் எல்லா பூதங்களும், அதாவது பிராணிகள்லாம் தூங்கிட்டு இருக்கு ராத்திரி வேலையில, அந்த சமயத்துல அந்த ஜீவன் இருக்கான் பாரு, முக்தி யோகி இருக்கானே அவன் முடிச்சுட்டு இருப்பான். இன்னும் அபூர்வமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்றோம். ஆனால் எந்த சமயத்துல நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமோ அந்த யோகிக்கு அப்பதான் அவனுக்கு நிஷா ராத்திரி. ஆனால் அவன் பார்த்துதான் இருக்கான், அவன் எல்லாத்தையும் யோக நிதிர மாதிரி, திருமால் யோக நிதிர பண்றே அந்த மாதிரி யோகி இருப்பான். அதனால நிறைய அர்த்தம் சொல்றோம் அதுக்கு. அந்த மாதிரி நமக்கு நிதிரை எல்லாம் நம்மளை வந்து படுத்துறது. நிதிரன்றதே என்னது, ஞானத்தை மழுங்கடிக்கிறது தானே, ஞானத்தை மழுங்கடிக்கிறது, ஒழுங்கா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, எத்தனையோ இருக்கு. அதனால இவைகள்லாம் பரவசதா சுமுக்தோ அதி பரவசதா சர்வாத்மனா நமக்கு நூறு அதீனமா தான் இருக்கும். கர்ம பரவசாலா போயிட்டதுனால அது எப்ப இந்த கர்மா எல்லாம் துணிஞ்சி, எப்ப நம்ம உபாயத்தை நொட்டிச்சு, எப்ப எம்பெருமான சித்தோபாயமான பகவான் அவருடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் தெரிஞ்சுப்போம், இதெல்லாம் அடைவோம் அப்படின்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. அதுக்கோசரம் தான் சொப்னாதி அவஸ்தைகளை சொல்லி, அவைகள்லாம் கூட எம்பெருமான் அதீனமாவே வர்றதுன்னு சொல்லி, எம்பெருமானுடைய மகாத்மத்தை சொல்லி, இத மாதிரிதான் சித்தோபாயமான எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அதனால இந்த தடைகள்லாம் நீங்க மாட்டிக்காதீங்கோ, கர்ம பிரவசத்தை நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது, இந்த பாதம் வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்ப பாருங்க, சித்தம் தோஷே குணாட்யம் யதி புனரிக தத் பிரம்ம சிந்தேத பாதே ஜீவஸ்வப்னாத்யவஸ்தா மனனம் அதகதம் சங்கடேதே விசேன்ன ஸ்வாப்னார்த்த ஸ்ருஷ்டுபாவ ப்ரவ்ருதி பஹுவித பிரம்ம மாஹாத்ய சித்யை ஜந்தோரஸ்ய ஸ்வமுக்தௌ அதிபரவசதாஜ்ஞத்தயே சைததத்ர கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.